மிழி தேடும் தூரே அவள் அருகில் ஒரு செம்பகம் போல் அறியாதென்னுள்ளில் ஒரு மோகம் லயசாகரம் போல் அழகே நீ யாரோ தேவதையோ மதுச்சந்திரிகையானோ அனுராகம் முழும் பூங்காற்றின் ஸ்வர ஒழுகும் இதொரு கனவோ பறையான் விதும்பும் ஒரு மோகம் நீ என் அருகிலாய் வந்த நிமிஷம் நெஞ்சில் தாளமாய் என்று பிரணயத்தின் மறுவாக்கு மிண்டுவார் என்று வரும் நீ முகிலே நீ மாயும் மகளே மறுதீரம் தேடும் தூரே நான் கண்டு மழவில் சந்தம் செம்பூவின் சந்தம் சுண்டில் மாம்பூவின் கந்தம் பெண்ணே நின்னம் கண்ணில் ஹிருதயம் கவர்ந்த நெஞ்சிரில் ஒளியுந்த ராக மது நுகர கொதியோடு காத்து ஞானில் பூ மறுமோனி கூட பிரிய பிரணயினி அருகே அழகே நீ யாரோ தேவதையோ மதுச்சந்திரிகையான அனுராகம் மூழும் பூங்காற்றின் ஸ்வரமுழுகும் இதொரு கனவு ஒரு மோகம் நீ என் அருகிலாய் வந்த நிமிஷம் நெஞ்சு ஆழமாய் என்று பிரணயத்தின் மறுவாக்கு மிண்டுவான் என்று